अस्मद्गुरुभ्यो नमः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम् गोविन्द गोविन्द नारायण अखिल गुरु भगवन् नमस्ते पीताम्बरम् करविराजित शङ्खचक्र कौमोदकी सरसिजम् करुणा समुद्रम् राधासहायमतिसुन्दर मन्दहासम् वातालयेशमनिशम् हृदि भावयामि सायङ्काले वनान्ते कुसुमितसमये सैकते चन्द्रिकायाम् त्रैलोक्याकर्षणाङ्गम् सुरवर गणिकामोहनापाङ्गमूर्ति सेव्यम् शृङ्गारभावैः नवरसभरितैः गोपकन्यासहस्रैः वन्देऽहम् रासकेलीरतमतिसुभगम् वश्य गोपालकृष्णम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः गोविन्द नाम सङ्कीर्तनम् गोविन्द गोविन्द மத்ஸ்யாவதாரத்தினுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஹயக்ரீவனை வதம் பண்ணி அந்த வேதத்தை திருப்பி பிரம்மாவிட்ட ஒப்படைக்கக்கூடிய கதைய பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாண்டிய நாட்டு ராஜா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவுடைய கதைய இன்னைக்கு அனுபவிக்கலாம். அவருடைய உபாசன தேவதையே மத்ஸ்யமூர்த்தி தான். யோசாவஸ்மின் மகாகல்பே தனயஸ்ஸ விவஸ்வதஹ ஷாத்ததேவ இதி ஖்யாதஹ மனுத்வே ஹரிநார்பிதஹ ஏகதா கிருதமாலாயாம் குர்வதோ ஜலதர்ப்பணம் தஸ்யாஞ்சலியுதகே காதித் ஷபர்யே காப்யபத்யத. சத்யவிரதன் ராஜா எப்பேற்பட்டவர் அப்படின்னா, நாராயணன் பக்தன், மத்ஸ்யாவதாரமே உபாசனை மூர்த்தியாக வச்சுண்டு அவ்வளோ பரம பிரியனான பகவான்னா அப்படி உருகக்கூடிய மனசுடைய ராஜா, நல்லா பரிபாலனம் பண்ணக்கூடிய ராஜா தான், அனுஷ்டானம் எல்லாம் நல்லா கடைபிடிக்கிறவர், சாஸ்திரத்தையே நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிறவர், பகவான் மேல பக்தி இருப்பவர். அப்பேற்பட்ட ராஜா, அவருடைய பேரு சத்யவிரதன். அவர் எங்க இருக்காருன்னா பாண்டிய தேசம். ஏகதா கிருதமாலா, கிருதமாலானா வைகை நதி. அந்த வைகை நதியில என்ன பண்றாரா, குர்வத்தோ ஜலதர்ப்பணம், ஜலதர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்துல ஷபர் ஏகாபியபத்யத, ஒரு மீன் வந்தது. ஒரு மீன், அந்த மீனை பார்த்ததும் சத்யவிரதோஞ்சலிகதாம் சகதோ ஏன பாரத உத்ஸர்ஜ நதீதோயே ஷபரீம் திரவிடேஸ்வரா, திரவிடேஸ்வரா அப்படின்னு அந்த பாண்டிய நாடு அப்படின்னு எடுக்கிறா. அங்க வந்து அந்த மீனை பார்த்ததும் அவர் கண்ணில் படுறது. மீனை பார்த்து நம்ம எல்லாம் மீனை பார்த்தா என்ன பண்ணிடுவோம், தூக்கி கீழே போட்டுடுவோம் இல்லவா, அந்த கையில வந்து அந்த தர்ப்பணம் பண்ற சமயத்துல கீழே போட்டுடுவோம். ஆனா இவர் இப்படி பாக்குறார் அந்த மீனை. அந்த மீன் என்ன பண்றது, பேசுறது திருப்பி அந்த ராஜாவை பார்த்து பேசுறதான். தமாஹ சாதி கருணம் மகாகாருணிகம் நிருபம் யாதோபியோ ஜ்ஞாதி காதிபியோ தீனாமாம் தீனவத்சல கதம் விசிரஜசே ராஜன் பீதாமஸ்மின் சரிஜலே. ராஜா பார்த்து சொல்றது, எனக்கு பயமா இருக்கு, பீதாம் அஸ்மி, எனக்கு பயமா இருக்கு, ஏன்னா நான் ஒரு மீன், பெரிய மீன் எல்லாம் என்ன வந்து சாப்பிட்டுடுமோன்னு பயமா இருக்கு, என்னை காப்பாத்துங்கோ தீனம்மாம் தீனவத்சல, தீனவத்சலான்னு அந்த ராஜாவை கூப்பிட்டு என்னை காப்பாத்து, நான் தீனமா உன்ன சரணாகதி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். மாத்மானுக்ரஹார்த்தம் ப்ரீத்யா மத்ஸ்யாவபுருத்தரம் அஜானன் ரக்ஷணார்த்தாய ஷபர்யாஹ நமனோததே. அந்த ராஜா வந்து இந்த மத்ஸ்ய சரீரம் பூண்டு இருக்க கூட பகவான் தான் அது, ஆனா மத்ஸ்யமா தானே இப்ப தென்படுறது. அந்த கருணையார்ந்த தயாலு ஆன அந்த ராஜா அந்த மத்ஸ்யத்தினுடைய வார்த்தை கேட்டுட்டு என்ன பண்றார், சரி அப்படின்னு விட்டு காப்பாத்தலாமே அப்படின்னு அந்த மீன் எடுத்து தன்னுடைய கலஷாப்சு கமண்டலூல போட்டுக்கிறா, நுட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனாராம். சாத்து தத்ரைக ராத்திரேண வர்தமான கமண்டலு அலப்துவாத்மாவகாசம் வா இதமாஹ மகீபதி. அது அகட்டும், ஒரு ராத்திரி ஆயிடுத்து, ஏகராத்திரேன கமண்டலுல போட்டு வள்ளத்துல போட்டு வச்சிருக்கார், ஒரு ராத்திரி ஆயிடுத்து. அடுத்த நாளைக்கு என்ன பண்றது, அந்த கமண்டலு பூரா பெருசாயிடுத்து, அந்த மீன் படுக்க அந்த உள்ள மூச்சு முட்டுற மாதிரி ஆயிடுத்து. இன்னொரு ராஜாவை பார்த்து சொல்றா, இந்த கமண்டலுல எனக்கு நெருங்கி படுத்துக்கிறதுக்கு முடியறதில்லை, என்ன ஒரு ஸ்வைரமான சுகம் நிவசே சுவிபுலம், சுகமா இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் மூச்செல்லாம் விடுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன, விஸ்தாரமான ஒரு இடத்துல என்ன போடுங்கோ அப்படின்னு அந்த மீன் ராஜாவை பத்தி சொல்ற. அப்ப அவரும் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஔதஞ்சனோதகே அப்படின்னு இருக்கா, ஸ்படித தொட்டியில மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளத்துல அந்த மீனை கொண்டு போட்டாராம். அது என்ன பண்ணி விடுத்து, கிப்துவா முகூர்த்தேன ஹஸ்தத்ரயம் அவர்தத, போட்டதும் ஒரு முகூர்த்த நேரத்திலேயே மூணு முழம் நீட்டமா வளர்ந்து கொடுத்தான். ஹஸ்தத்ரயம், மூணு கை வச்சுண்டா எவ்வளோ லெங்க் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மீன் பெருசா எடுத்து. நமே ஏததலம் ராஜன் சுகம் வஸ்து முதஞ்சனம் பிருதுதேகி பதம் மஹ்யம் யத்வாஹம் சரணம் கதா. ராஜா எனக்கு இங்கேயும் ஸ்வைரமா வாழ முடியும் தோணலை, எனக்கு இது பரியாப்தமா இல்லை, எனக்கு கொஞ்சம் கூட பிருத்து பதம் பெருஷா இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடுங்கோ அப்படின்னு அவங்கள்ட்ட நான் சொன்னதல்லவா, அகம் துவம் சரணம் கதா, நான் சரணம் பிராபிச்சதல்லவா அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னதும், ஆதாய சாராஜ்யா க்ஷிப்தா ராஜன் சரோவரே ததா வ்ருத்யாத்மனா சோயம் மகாமீனோன்வவர்தத. அப்போ ஒரு பெரிய தடாகத்துல சரோவரே சரோவரத்துல அந்த மீன் எடுத்து போட்டா, ஆனா ஒரு சமயத்துல அந்த தடாகம் பூரா பெரிய மத்தியமாக வளர்ந்து அதுலயுமே திங்கி படுக்கிற மாதிரி இருந்துதான் அந்த மீன். இப்ப திருப்பி பேசுற ராஜா, ஜலத்துல வாழக்கூடிய எனக்கு இந்த ஜலம் சுக ஜீவிதத்தை தரதில்லை, இங்க தடாகத்துல சரோவரத்துல போட்டேன் அதுவும் எனக்கு பத்துறதில்லை ராஜா. ஜலம் வந்து வத்தாத்த ஒரு பெரிய ஜலாசயம் எங்க இருக்கோ அங்க என்ன போய் கொண்டு விட்டு என்ன காப்பாத்துங்கோ அப்படிங்கிற. இத்யுக்த சோனயத்மத்யம் தத்ர தத்ரா விதாசினி ஜலாசயே சம்மிதம் தம் சமுத்ரே பிராக்ஷிவஜ்ஜஷம். இப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்து, இது சரியா வராது, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ராத்திரி ராத்திரியா அந்த மீன் பெருசாயிண்டே போயின்னு இருக்கு, இதுக்கு என்ன பண்ணலாம், பெரிய சமுத்திரம் தான் இதுக்கு கரெக்ட், சமுத்திரத்திலேயே நம்ம கொண்டு போய் போட்டு விடலாம் அப்படின்னு சத்யவிரத ராஜா அந்த மீனை எல்லாம் நாலஞ்சு பேர் நிறைய ஆள்காரை கூப்பிட்டேன்னா அவ்வளவு பெருசாயிடுது, ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் கூப்பிட்டு அந்த மீன் தூக்கி சமுத்திரத்துல போன போனார். அப்போ கிப்யமானஸ்தம தமஹேதம் இகவாம் மகராதய அதந்தியதிபலா வீர மாம் நேஹோ ஸ்ரஷ்டுமர்ஹசி. அப்போ அந்த மீன் பார்த்து சொல்றதாம், சமுத்திரத்துல என்ன வந்து போடுறேலே வீரனான ராஜா, நினைச்சுதானே உங்களை நான் வந்தேன், என்னோட மத்த முதலைகள் எல்லாம் நான் சாப்பிடாதா, என்னை இப்படி கைவிடாதேங்கோ அப்படின்னு சொன்னார். நான் உங்களை சரணாகதி பண்ணிருக்கேனே, என்னை இப்படி தனியா தத்தளிக்க விட்டு விடலாமா, எனக்கு பயம் ஏற்படாதா, மத்த மத்ஸ்யங்கள் எல்லாம் மத்ஸ்ய வர்க்கமோ இல்லைன்னா வேற ஏதாவது பெரிய பெரிய ஜலஜந்துக்கள் என்ன வந்து சாப்பிட்டுடாதா, என்ன இப்படி தனியா விடுறேளே, இது சரியாகுமா, சரணாகதி அப்படின்னு தேடி வந்த ஒரு அபலையை, ஒரு ஜீவனை இப்படி விடலாமா அப்படின்னு சொன்னதும் ராஜாவுக்கு இப்பதான், அந்த சத்தியவிரதன் ராஜாவுக்கு இப்பதான் மனசுல தென்படுறது, இவர் யாரு அப்படிங்கிற அந்த தெரிஞ்சுக்க கூட ஆர்வம் ஏற்படுறதாம். அதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ற, ஏவம் விமோகிதத்தேன வததாவல் குபாரதி தவாஹகோ பவானஸ்மான் மத்ய ரூபேண மோகயன். இப்படி அழகா மதுரமான சுத்த பாஷையில இந்த மாயா மத்யம் பேசுறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு சத்தியவிரதன் யோசிச்சாராம், அதிட்ட கேட்டாராம், அந்த மீன்கிட்ட கேட்டாராம், நீங்கள் வந்து மத்யாகிருதி ரூபமா என்னை வந்து மோகம் அடைய வைக்கிறீர்களே, நீங்கள் யாரு அப்படின்னு கேக்குற. மத்ய ரூபேன மோகன், மத்ய ரூபமா என்ன அதிசயம் பண்ண வைக்கிறீர்களே, ஆசைப்பட வைக்கிறீர்களே, நீங்கள் யாரு? நைவம் வீரியோ ஜலச்சரோ திருஷ்டோஸ்மாபிஹி ஸ்ருதோபிச்ச யோ பவான் யோஜன சதம் அன்ஹாபிவ்யானசேனதா. நீங்கள் வந்து 100 யோஜனை நீளத்துக்கு ஜலாசயம் பூரா நிரப்பும்படியாக ஒரு மீனாக மாறியிருக்கே, நாங்கள் இதுவரை இப்படி ஒரு மீனை பார்த்துட்டு இல்லை, எந்த ஜலப்பிராணியுமே பார்த்துட்டு இல்லை, கேட்டதும் இல்லைன்னா சுதகா அப்படின்னா கேள்விப்பட்டது கூட இல்லை, இப்படி ஒரு பெரிய ஒரு ஜல ஜந்து இருக்கு அப்படின்னு கூட கேட்டதே இல்லை. நூனம் தும் பகவான் சாட்சாத் ஹரிர் நாராயணோ வ்யயா அனுக்ரஹாய பூதானாம் தத்சே ரூபம் ஜலௌகதாம். நீங்கள் தும் அவ்யயா, நீங்கள் நிர்விகாரணாக்கும் நாராயணஹா, அல்லவா காரிய பிரபஞ்சத்தினுடைய உள்ளையும் வெளியிலையும் நிரம்பி இருக்கக்கூடிய நாராயணன் அல்லவா, பகவான் சட்குண சம்பன்னா இருக்கக்கூடிய பகவான் சாட்சாத் பிரத்யக்ஷமாக நீங்கள் ஹரிஹி நூனம் ஸ்ரீ விஷ்ணுதான் ஆகணும், இப்படி நீங்கள் ரூபம் எடுத்து பூதானம் பூதங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே ஜலஜந்துவோடைய ஸ்வரூபம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சத்யவிரத ராஜா சொல்ற. நமஸ்தே முடிச்சுட்டா அவரே டிசைட் பண்ணிட்டாரு, இது பகவானாலதான் முடியும், ஹரியாலதான் முடியும் இந்த ஒரு லீலைய பண்றதுக்கு அப்படின்னு டிசைட் பண்ணி நமஸ்காரம் பண்ற. நமஸ்தே புருஷ ஸ்ரேஷ்ட ஸ்தித்யுப்பத்யேஸ்வர பக்தானாம் நப்ரபன்னானாம் முக்கியோ ஹ்யாத்மகதிர் விபோ. ஹே புருஷோத்தமா, சிருஷ்டி ஸ்திதி லயங்களுடைய எல்லாத்துக்கும் அதிகாரமா இருக்கக்கூடிய பகவானே, உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். நீங்கள் என்ன சரணாகதி பண்றது இருக்கட்டும், நாங்கள் உங்களை சரணாகதி பண்றோம், எங்களை காப்பாத்துங்கோ, எங்களுடைய ஆஸ்ரய பூதனே நீதானேப்பா அப்படின்னு பகவான்கிட்ட சொல்ல, சர்வே லீலாவதாராஸ்தே பூதானாம் பூதி ஹேதவஹ ஞாதுமிச்சாம்யதோ ரூபம் யதர்த்தம் பவதாத்ருதம். உங்களுடைய லீலாவதாரங்கள் முழுவதும் ஜீவஜாலங்களுடைய யோகக்ஷேமத்துக்கு வேண்டிதான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த இப்ப ஒரு ரூபம் எடுத்திருக்கேளே, இந்த மீனுடைய ரூபம் மத்ய ரூபம் எடுத்திருக்கேளே, அது எதற்கு அப்படின்னு சொல்லுங்கோ, எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன், ஞாத்து மிச்சாமி ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல, கமலநயனா அரவிந்தாக்ஷா எல்லாருடையும் சுகிருத்தா இருக்கக்கூடியவரே, பிரியனா இருக்கக்கூடியவரே, ஆத்மாவாக இருக்கக்கூடியவரே, உங்களுடைய பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன். எங்கள் நாங்கள் சம்சாரிகள், இந்த சம்சாரத்துல முங்கி சுழண்டுன் இருக்கோம், எங்களை காப்பாத்துறதுக்கு நீ அல்லாமல் வேறு கதி இல்லை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி ராஜா கேக்கிறார். அப்போ பகவான் பதில் சொல்றார், என்ன சொல்றார், அந்த மத்ய ரூபமா எடுத்துன்னு வந்த அந்த பகவான் மீன் ராஜாவை பார்த்து பதில் சொல்றார். இதி ப்ருவாணம் நிருபதிம் ஜகத்பதே சத்யவிரதம் மத்ய வபுர் யுகக்ஷயே. கல்பாந்தத்துல பிரளய சமுத்திரத்துல, இந்த பிரளய சமுத்திரத்துல பகவான் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னா இது கல்பனை தான், எதற்குன்னா சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவை ஆசீர்வாதம் பண்றதுக்காகவே பிரளயத்தை உண்டாக்கியிருக்கார், உண்மையான பிரளயம் கிடையாது, அதுக்காகவே உண்டாக்குறார் பக்தனுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு. அப்போ பகவான் சொல்றார், சப்தமே சப்தமேத்யதனாதூர்த்வம் அஹன்யேததரிந்தம நிமங்ஷ்யத்யப்யாம் போதௌ த்ரைலோக்யம் பூர்புவாதிகம். ராஜா அரிந்தமா, ராஜா இன்னையிலேந்து 7வது நாள்ல 3 லோகம், பூர்புவாதிகம் புவர்லோகம் பூர்லோகம் சுவர்லோகம் போன்ற மூணு உலகங்களும் பிரளய சமுத்திரத்துல எல்லாமே ஆண்டு போயிடும். த்ரைலோக்கியம் அழகா இந்த பாகவதத்துல எடுத்து சொல்றா, த்ரைலோக்கியம் பூமின்னு மட்டுமே சொல்ல, மூணு உலகமுமே பிரளயத்துல ஆண்டு போகும்னு சொல்றா. த்ரைலோக்கியம் லீயமானாயாம் சம்வர்த்தாம் பசிவை ததா உபஸ்தாசியதி நௌகாசித் விஷாலாத்வாமயேரிதா. மூணு உலகமும் பிரளய ஜலத்துல லயிச்சுன்னு இருக்கிறத அப்ப உடனே என்னால மயா ஈரிதா, என்னால அனுப்பப்பட்ட ஒரு பெரிய காசித் நௌஹு, ஒரு பெரிய கப்பல் உங்க பக்கத்துக்கு வரும். அப்போ நீங்கள் வந்து இந்த உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பீஜங்கள் அத்தனையும் எடுத்துக்கோங்க. எல்லா சகல ஜீவிகளுடையும் சூக்ஷ்மத்தும் தெரிஞ்ச சப்த ரிஷிகளால சூழப்பட்ட அந்த கப்பல்ல நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தானியங்கள், பல மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள், வித்துக்கள், பீஜங்கள் எல்லாம் எடுத்து அந்த கப்பல்ல போட்டு நீங்களும் ஏறுங்கோ அந்த கப்பல்ல. அங்க சப்த ரிஷிகள் கூட நீங்களும் சஞ்சாரம் பண்ணுவேள். அந்த பிரளயத்துல நீங்கள் லயிக்காம அதுக்கு மேல இருந்து அவர் கூட பத்திரமா இருப்பேள். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், தோ தூயமானாம் தாம் நாவம் சமீரேன பலியசா. பெரிய கொடுங்காற்று வரும். அப்போ அங்க நான் அவதாரம் பண்ணுவேன். எப்படி உபஸ்திதஸ்ய மேஷுங்கே அந்த கப்பலுடைய வடிவுல தோணியுடைய அச்சத்துல என்னுடைய சுங்கம்னா என்னது, கொம்பு, மீனுடைய கொம்பு இருக்குமா, பகவானுக்கு கொம்பு இருக்கும், அந்த கொம்புல கட்டி போடுங்கோ கப்பலை, அப்ப கப்பல் அசையாது, நான் ஜாகிரதையா உங்களை பாத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. வாசுகிய வச்சு கட்டி போடுங்கோ, என்னுடைய கொம்பு வாசுகிய வச்சு கயரா வச்சு அந்த கப்பலை கட்டி போடுங்கோன்னு சொல்ற. மேலும் மதீயம் மகிமானம் ச பரம் பிரம்மேதி சப்திதம். ராஜா நீங்கள் இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கத்த நான் வந்து பரபிரம்மா இதி பரபிரம்மஸ்வரூபம் அப்படின்னு வேதாந்த வாக்கியங்களால உத்கோஷம் பண்ணப்பட்ட வாஸ்தவமான மகாத்மியத்தை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணித்தரேன். என்ன உபதேசம் பண்ற, அது கவனமா கேட்டுக்கணும். நம்ம ஞான உபதேசம் பண்றேன் தான் சொல்றார் பகவான். ஞான உபதேசம் பண்ணி அந்த ஹிருதயத்துல இருக்கக்கூடிய கெட்டுகளை, கெட்டுன கஷ்டங்களை, அந்த பந்தங்களை இல்லாம பண்றேன் ஞானத்தை தந்து அப்படின்னு சொல்ல, விஷ்ணு பகவான் இப்படி சொல்லி சத்யவிரத ராஜாட்ட கல்பனை பண்ணி இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அந்தர்தானம் ஆயிட்டார். அந்த க்ஷணம் இவரும் பகவானே நினைச்சு, ரிஷிகேஷனையே நினைச்சு ஆராதனை பண்ணிட்டு அந்த நாளுக்கு வேண்டி காத்துட்டு இருந்தாராம். அப்ப என்ன அவரது, மனச பூர பகவான்லயே வச்சு தியானம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றா அந்த ராஜா. அப்போ என்ன அவருது, ஏழாவது நாள் ஆயிடுத்து, சமுத்திரம் பூரா கரைய மூடி புல் ஜலமா எடுத்து பூமி பூரா வெள்ளத்துல ஆண்டுது, எல்லாமே சமுத்திரமாட்டமா, எல்லாம் ஜலம் ஜலமயமா எடுத்து அப்படிங்கிறார். பகவான தியானம் பண்ணி சத்யவிரதனும் தன் பக்கத்துல வந்த அந்த கப்பல்ல ஏறி உட்கார்ந்துட்டார். கையில ஔஷதி வீருதா, தானியாங்காரங்கள், லதைகள், வித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தார். சப்த ரிஷிகளோட அதுல ஏறி உட்கார்ந்தார். மேலும் சந்தோஷமாக சப்த ரிஷிகள் ராஜாட்ட சொன்னா, ராஜா அதாவது ஜலத்துல பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானம் பண்ணுங்கோ, அவர்தான் நம்மளுடைய இந்த சங்கடத்துல இருந்து காப்பாத்துவார், இந்த துக்கத்தில இருந்து காப்பாத்துவார், சௌக்கியத்தை ஷம் விதாசியதிங்கிற சௌக்கியத்தை தந்து அருள் பண்ணக்கூடியது அந்த ஜலாசாயியான பகவான் தான் அப்படின்னு, ஸ்ரீ மகாவிஷ்ணுவாலதான் முடியும் அப்படின்னு சொல்ல, அப்பதான் அந்த தியானம் பண்ற எல்லாருமா சேர்ந்து தியானம் பண்றத அந்த கட்டத்துல சோனுத்யாதஸ்தோராத்யா பிராதுராசீன் மகார்ணவே ஏக ஸ்ருங்க தரோ மத்ஸ்யோ ஹைமோ நியுதயோஜனஹ. தியானம் பண்ண சமயத்துல அயுத்த யோஜனகா, 100,000 யோஜனை தூரம் அவ்வளோ பெருசா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கொம்பு வச்சுட்டு இருக்கக்கூடிய ஹைமகா மத்ஸ்யஹா, சுவர்ணமயமான தங்கமயமான ஒரு மத்ஸ்யம் அந்த மகா சமுத்திரத்துல பிரத்யட்சம் ஆயிடுத்து. ஜெய் போலோ மத்ஸ்யமூர்த்திக்கே ஜெய். இத்தனை பரம கருணையோட பகவான் அவதாரம் பண்ணிருக்கா பாருங்கோ. அந்த சத்யவிரதனுக்கு ஞான உபதேசம் பண்ணி வேதத்தினுடைய சாரத்தை சொல்றதுக்காக இந்த உலகத்துக்கு அந்த ஞானத்தை நம்மளுக்கு எல்லாருக்கும் மனதுல போய் ஊட்டி கொடுக்கறதுக்கு வேண்டி அந்த பகவான் மத்ஸ்ய ரூபமா அந்த பிரளய ஜலத்துல அந்த அவதாரம் எடுத்த வைபவம் அத்தியுதமா மனசுக்கு ஆனந்தம் தரக்கூடிய நிகழ்வா இருக்கு. நிபத்யநாபம் தச்சுங்கே யதோக்தோ ஹரிணாபுரா வரத்ரேணாஹினா இஷ்டா துஷ்டாவ மதுசூதனம். முன்னாடி பகவான் சொல்லியிருக்காரு அந்த சுங்கத்துல கொம்புல கட்டி போடணும் அப்படின்னு, அந்த வாசுகி அப்படிங்கிற பாம்பை எடுத்து கட்டி நல்லா இருக்க கட்டி பகவான ஸ்துதி பண்றார். அந்த பகவானுடைய ஸ்துதி ஒரு 8 ஸ்லோகங்கள்ல ராஜா வந்து ஸ்துதி பண்றார். அத்தியுதமா இருக்கு. அது என்னதுன்னு பாக்கலாம். அநாத்ய வித்யோபஹதாத்ம சம்விதா தன்மூல சம்சார பரிஷ்ரமாதுராஹ ஏகோபசிருதாயமாப்னுயு விமுக்திதோ நஃ பரமோ குருர் பவான். அநாதி அவித்யா அவித்யாபஹத்வ சம்விதா ஹதாத்ம சம்விதா அப்படிங்கிற அநாதியான அஜானத்தால ஆவரணம் பண்ணப்பட்ட ஆத்ம ஜானத்தோட கூடியவர்களும் அதனால பிராபஞ்சிகமான கஷ்டங்களை எல்லாம் இந்த சம்சார சக்கரத்துல உழன்று இருக்கிறவாள காப்பாத்துறதுக்கு சம்சார பரிசிரமாதுராக நடு. அந்த சம்சார சக்கரத்துல உழன்று இருக்கிறவ கைய பிடிச்சு கூட்டிந்து யாரால காப்பாத்த முடியுமோ அந்த பகவானை, அந்த சம்சார பந்த நிர்முக்தியான உங்களை சாட்சாத் பகவானை சர்வாதிகாரனான குருவாக்கும் நீங்கள். குரு குருர் பவான், பரமோ குருர் பவான்ங்கிற பகவான குருன்னு இங்க எடுக்கிறார் சத்யவிரதன். ஏன் குருவாக எடுக்கணும்? நிச்சயமா குரு தான், கிருஷ்ண அவதாரம் பார்த்தாலும் அங்க குருவாக தான் தென்படுறார். யாரு குரு அப்படின்னா, மனசுல இருக்கக்கூடிய அந்தகாரத்தை நீக்கி பிரகாஷம் தரக்கூடியவர் அல்லவா குரு. பிரகாஷம் தானே குருவுக்கு, குருவுடைய அர்த்தமே பிரகாஷம் தான். வழிகாட்டியாக இருந்து எது அடையணுமோ அதை அடைய வைக்கிறதுக்குண்டான சக்தி அந்த குருவுக்கு உண்டு. அப்போ நீங்கள் குருர் தான், பரமோ குருர் பவான் அப்படின்னு குருவாகவே அங்க சத்யவிரத ராஜா பகவான பார்த்து சொல்றார். ஜனோ புதோயம் நிஜ கர்ம பந்தனஹா சுகேச்சயா கர்ம சமீஹதே சுகம் யத் சேவையா தாம் விதுனோத்ய சன்மதிம் கிரந்திம் சவிந்தியாத் ஹிருதயம் ச நோ குருஹூம். அதாவது ஒரு குருவாலதான் மனதில் இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பந்தங்களை அறுக்க முடியும். ஹிருதயத்துக்குண்டான பந்தம் அப்படின்னா என்னது? துக்க காரணம் என்னெல்லாமோ அதெல்லாம் ஹிருதயத்துக்குண்டான பந்தம் தான். ஏது துக்க காரணம் அப்படின்னா, சமபுத்தி இல்லாததுதான் துக்க காரணம். இப்ப எல்லாரும் நம்மளுக்கு மனசு சமாதானமா வேணும், மன நிம்மதி வேணும், மன நிம்மதி வேணும் அப்படின்னு அடிச்சுக்கிறோம். சரியா, நம்மளுக்கு மன நிம்மதி அல்ல வேண்டது, சமபுத்தியாக்கும் சரியா வேணும். சமபுத்தி வந்துடுத்துன்னா என்ன வந்தாலும் மன நிம்மதி அடைஞ்சுப்போம். எது கிடைச்சா பாக்கி எல்லாம் கிடைக்குமோ அதுதானே பார்க்கணும். சரியா பார்த்தா சமபுத்தி தான் விஷயம். அப்போ இந்த நம்ம என்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தானே ஒவ்வொரு விஷயங்களும் பண்றோம். அதனால மனசு கலங்கிறது. அனுகூலமான வஸ்து இருந்தாலோ, அனுகூலமான மனிதர்கள் இருந்தாலோ சந்தோஷம் ஏற்படுறது. அதே இது பிரதிகூலமாயிடுத்துனா துக்கம் ஏற்படுறது. அப்போ இந்த இது ரெண்டுலயுமே சமமா இருக்கிறதுக்கு யார் வழிகாட்டியா இருப்பார்? குரு தான். அப்போ பகவான் குரு தானே, பகவான் தானே ஒவ்வொரு அவதாரம் எடுத்து நம்மளுக்கு வழிகாட்டியாக இப்படி பண்ணி இப்படி இரு, இதுதான் ஞானம் அப்படின்னு உபதேசம் பண்ணி காப்பாத்துறா. அப்ப சாட்சாத் குரு தானே. கிரந்திம் ச வித்யாத் ஹிருதயம் நனோ குரு, என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த துக்கங்களை கட்டு. அழுக்கு இருக்கே, 3 விதமான அழுக்கு இருக்கு நம்மளுடைய மனதுல. என்னது? அவித்யை காமம் கர்மம் அப்படின்னு 3 விதமான அழுக்கு. அவித்யைனா உள்ள நிறைஞ்சிருக்கிற பகவான மறக்கிறது அவித்யைன்னு அர்த்தம். மேலும் பகவான் அட்டாச்மெண்ட் வைக்காம மனிதர்கள்டையும் பொருள்கள்டையும் அட்டாச்மெண்ட் வச்சுக்கிறோமே, எதிர்பார்ப்பு வச்சுக்கிறோமே, அது காமம்னு அர்த்தம். சரி, கர்மம்னா என்ன? அது கடக்கலைனா துக்கத்தினால தாழறதும் சுகத்தினால மேல் போகிறதும், இந்த மாதிரி கர்மங்கள் பண்றோமே இதுதான் கர்மம். இந்த மாதிரி மூணு விதமான துக்கத்தை அழிப்பவன் குரு, அது நீதான்ப்பா கிருஷ்ணா. அந்த மத்ய ரூபத்தை பார்த்து பகவானை பார்த்து சொல்றார், அப்பேற்பட்ட உங்களை நான் சரணம் அடையறேன், தம் ஈஸ்வரம் துவாம் சரணம் பிரபத்யே. மேலும் அழகான ஒரு வார்த்தையை சொல்றார், அச்சுநந்தஸ்ய யதாக்ரணீ கிருதஹ ததாஜனஸ்ய விதுஷோ புதோ குருஹு த்வமர்க்கத்ருக் சர்வத்ருஷாம் சமீக்ஷணஹ வ்ருதோ குருர்னஸ்வ கதிம் புபுத்ஸதாம். ஒரு கண்ணு காணாத மனிதன் எப்படி நடப்பார்? எங்கயாவது போனோம் அப்படின்னா அவர் வடிய பிடிச்சுப்பார் இல்லையா? கண்ணு தெரியற மனிதன்ட்ட ஹெல்ப் கேட்டுப்பார். அப்ப கண்ணு தெரியற ஞானவானா இருக்கக்கூடியவர், விவேகியா இருக்கக்கூடியவர், இந்த கண்ணு காணாதவாளுடைய கைய பிடிச்சுட்டு எங்க போய் சேரணுமோ அங்க சேர்த்து விட்டுடுவார் இல்லையா? கண்ணு காணலே அப்படின்னு அவருக்கு டெஸ்டினேஷன் எத்தாம இல்லையே. ஒருத்தருடைய கண்ணு காண்றவாளுடைய ஹெல்ப் பிடிச்சிருந்தாரே, அதே மாதிரிதான்ப்பா நாங்கள் எங்களுக்கு கண்ணு காண்றதில்லை. எதுல? இந்த சம்சாரத்துல இருந்து மாயையில அகப்பட்டு எங்களுக்கு கண்ணு காண்றதில்லை. எப்படி போனோம் தெரிய மாட்டேங்கிறது. குருவே நான் உங்களை சரணம் அடையறேன், நீங்கள் தான் எங்களை ஸ்வகதி, எங்க எங்களுக்கு என்ன கதி அடையணுமோ அந்த கதியை கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி குருட்ட சரணம் அடையற. இது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் தொடங்கத்திலே, இந்த மத்ஸ்ய அவதாரத்துல என்ன நம்மளுக்கு படிச்சுக்கலாம்னு, நம்மளுடைய சுகத்தை எப்படி வர்தனம் பண்ணலாம்னு. இந்த சுகத்தை எப்படி வர்தனம் பண்ணலாம்னு, குருவை சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி சரணாகதி பண்றதுதான் அப்படின்னு இங்க எடுத்தெடுத்து ஒவ்வொரு ஸ்லோகலையும் பிரார்த்தனை பண்றார் அந்த ராஜா. குரு என்னை காப்பாத்து அப்படின்னு நான் சொல்ற. துவம் சர்வலோகஸ்ய சுகிருத் பிரியேஸ்வரோ, நீங்கள் வந்து எல்லா லோகத்தினுடைய சுகிருத்தாக்கம், பிரியமான ஈஸ்வரனாக்கம், ஹி ஆத்மா ஆத்மாவாக்கம், குரு ஞானம் அபீஷ்ட சித்தி, குருவை அந்த ஞானத்தை தந்து அபீஷ்டங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடிய குருவாக்கும் நீங்கள். குரு அப்படின்னு சாட்சாத் பகவான சொல்லி அந்த குருவாக இருக்கக்கூடிய நீங்கள் எங்களை காப்பாத்தணும். கிருதி பத்த காமகா, எங்களுக்கு இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தை அறுத்து வேரோடு அறுத்து என்னை உங்கள்கிட்டயே எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி சரணம் அடையிறார் அந்த ராஜா. அப்படி மத்ஸ்யாவதார மூர்த்தி அவருக்கு உபதேசம் பண்றார். என்னெல்லாம் வேணுமோ, என்னது? பிரம்ம சனாதனம், சனாதனமான பிரம்மத்தை உபதேசம் பண்ணினார், வேதத்தை உபதேசம் பண்ணினார் அப்படின்னு எடுக்கிறார். அது வந்து மத்ஸ்ய புராணத்துல விசதமா சாரமா சொல்லிருக்கா, என்னெல்லாம் உபதேசம் பண்ணிருக்கா அப்படிங்கறது. பகவத்கீதை மாதிரியே அந்த வேதத்தினுடைய தத்துவத்தை ஞானத்தை நன்கு உபதேசம் விஸ்தாரமா பண்ணிருக்கார். அப்படி பண்ணி அவருடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ராஜாக்கு என்ன அடைஞ்சாராம், ஞான விஜயான சம்யுதா விஷ்ணோ பிரசாதாத் கல்பேஸ்மின் ஆசீத் வைவஸ்வதோ முனுஹு மனுஹு. பகவானுடைய ஆசீர்வாதத்துல ஞான விஜானத்தை நன்கு தெரிஞ்சு உள்ள பகவான் தானே ஊட்டி விட்டு இருக்காரு, நன்னா உள்ள போயிருக்குமே, அதனால பக்குவதை அடைஞ்ச மனசோட வைவஸ்வத மனுவாக மாறினார் அப்படின்னு சொல்றார். மேலும் இப்படி சத்யவிரதஸ்ய ராஜர்ஷேர் மாயா மத்ஸ்ய ஷார்ங்கிணஹ சம்வாதம் மகதாக்கியானம் ஸ்ருத்வா உச்சேத கில்பிஷாத். அப்புறம் நம்ம முன்னாடி கதை சொல்லியிருந்தோமே ஹயக்ரீவருடைய, அந்த ஹயக்ரீவரையும் வதம் பண்ணி அந்த வேதத்தை பிரம்மா விட்டு ஒப்படைச்சார். அப்படி வேதத்தை காப்பாத்தி சத்யவிரதன் அப்படிங்கிற ராஜாவையும் சுத்த ரிஷிகளையும் எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி நம்மளுக்கும் வழிகாட்டியாக இருந்து எப்படி நம்மளுடைய சந்தோஷத்தையும் மன நிம்மதியை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கறதையும் ஞானத்தையும் பிரதானம் பண்றதுக்காகவே மத்ஸ்யாவதாரம் எடுத்த பகவானுக்கு ஒரு நமஸ்காரம். இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்கிறாளோ நிச்சயமா அவளுக்கு எந்த துக்கமும் ஏற்படாது. உச்சதே கில்பிஷாது அப்படின்னு எடுக்கிறார். சத்யபிரதன் அப்படிங்கிற ராஜரிஷியுடைய யோகமாயாவால மத்ஸ்யாகாரம் பூண்ட ஸ்ரீ மகாவிஷ்ணுவையும் அவள் ரெண்டு பேரும் பேசின் இருக்கக்கூடிய இந்த சரித்திரத்தை கேட்டா பாவத்திலிருந்து முக்தி அடைவார்கள். மேலும் இது பிரதிதினம் யாரெல்லாம் மத்ஸ்யாவதாரத்தை கீர்த்தனை பண்றாளோ அவளுக்கு மனோவிசாரங்கள் எல்லாம் நிறைவேறும். மனசுல என்னெல்லாம் ஆசை என்னெல்லாம் சங்கல்பம் உண்டோ அதெல்லாம் நிறைவேறும். ஏன்னா சத்யவிரதனுடைய ஆசைதானே பகவான் நிறைவேற்றி கொடுத்தார் ஞான பிரதானம் பண்ணி. அதே மாதிரி நம்மளுக்கும் மனசுல நினைச்சுட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைவேறும். அத்தியுன்னமான பரமாம் கதி பரமமான கதியை அடைவோம் என்று சொல்லி அந்த சர்வகாரண பூதனான பிரளய பய சித்தாத்து சுப்த சக்தேர் முகேப்யஹ ஸ்ருதி கணமபநீதம் பிரத்யுபாதத்தஹத்வா திதிஜமகது யத்யோ பிரம்ம சத்யவ்ரதானாம் தமஹமகில ஹேதும் ஜிம்ஹமீனம் நதோஸ்மி. பிரளயஜலத்துல நித்ரையில ஆண்ட சக்தியோடு இருக்கக்கூடிய பிரம்மதேவனுடைய முகத்திலேந்து கவர்ந்து திருடீண்டு போன வேதத்தை ஹயக்ரீவனை வதம் பண்ணி எந்த பகவான் திருப்பி அந்த வேதத்தை கொடுத்தாரோ, சத்யவிரதனுக்கும் சப்தரிஷிகளுக்கும் பிரம்ம தத்துவத்தை சொல்லி கொடுத்தாரோ, அப்பேற்பட்ட சர்வகாரண பூதனான ஜிம்மமீனம் அந்த மத்ஸ்யாவதார மூர்த்திக்கு கபட்ட மத்ஸ்ய மூர்த்திக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு இந்த சரித்திரம் பூர்த்தி அடையிறது. இது கேட்ட அத்தனை பக்தர்களுக்கும் எல்லா ஆசைகளும் நிறைவேறி பகவானுடைய சரணத்துல பக்தி ஏற்படட்டும்னு பிரார்த்தனை பண்ணி பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்வஸ்தி ப்ரஜாபிஹ பரிபாலயந்தாம் ந்யாயேண மார்கேண மஹீம் மஹீஷாஹ. கோ ப்ராஹ்மணேபிஹ ஸுபமஸ்து நித்யம் லோகா ஸமஸ்தா ஸுகினோ பவந்து. ஹரே ராம ஹரே ராம ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. ஜெய் போலோ மத்ஸ்யாவதார மூர்த்திகே ஜெய்.